Stuckie, Snegilie, Kadalil, Kadalil, Kadalil, Niramunde. Stuckie, Snegilie, Yenanbe, Anbe, Unakum, Niramunde. சம்மதம் தருமே பச்சை நிறமே பச்சை நிறமே இலையின் நிறமை பச்சை நிறமே உங்கள் நிறமும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே முகிலில்லாத